மூன்று நிமிட தியானம். 4 பிப்ரவரி 2026 புதன்கிழமை. தலைப்பு: சுய விருப்பங்களில் மூழ்கி திளைத்தல். மனப்பாட வசனம்: ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே மறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 16:24. இன்றைய தியானம்: சுயத்தை மையமாக கொண்ட ஆடம்பரமான வாழ்க்கை முறை ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய வல்லமையை மெதுவாக வற்ற செய்யும். இதை திட்டவட்டமாக உணர்ந்தவர்களில் ஒருவர் டிஎல் மூடியின் உடன் ஊழியரும் வேதபோதகருமான டாக்டர் R.A. Torrey. அவர் தெளிவாக எழுதுகிறார், சுயநல நாட்டங்களில் மூழ்கி திளைப்பதன் மூலம் தேவ வல்லமை இழக்கப்படுகிறது. தேவ வல்லமையை அனுபவிக்க விரும்புகிறவன் சுயத்தை மறுக்கும் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். சொகுசான வாழ்க்கை, இயற்கையான பசிதாகங்களில் அளவுக்கு மீறிய திருப்தி, இனிய உணவுகளில் கட்டுப்பற்றற்ற ஈடுபாடு, இவை அனைத்தையும் தொடர்ந்தபடியே தேவ வல்லமையின் நிறைவையும் அனுபவிக்க முடியும் என்பதில் அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை. மாம்சத்தை திருப்திப்படுத்துவதும் ஆவியானவரின் நிறைவும் இணைந்து செல்லாது. ஆவியானவரின் வல்லமையை தொடர்ச்சியாக அனுபவிக்க வேண்டுமெனில் சுயநல நாட்டங்களில் அளவுக்கு மீறி திளைக்காத எளிமையான வாழ்க்கை அவசியம். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கனுபவிக்க 2 தீமோத்தேயு 2:3 ஆயத்தமாயிருப்பதே உண்மையான சீஷத்துவம். டோரி வெளிப்படையாக சொல்கிறார், எனக்கு சுகபோகம் என்றாலே பயம். அது பாவத்திற்கு பிறகு எனக்கு பயமூட்டும் மிகப்பெரிய காரியம். அது வல்லமையின் தந்திரமும் ஆற்றலும் மிக்க எதிரி. இன்றும் சில பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமல் வெளியேறுவதில்லை. ஆவிக்குரிய வல்லமை மலிவான வாழ்வில் இல்லை, அது தியாகத்தின் வழியாகவே வருகிறது. இன்றைய மேற்கோள்: சுகபோகம் தேவனுடைய வல்லமையின் மிக நுணுக்கமான எதிரி. டாக்டர் R.A. Torrey. பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: தேவனுக்காக பற்றி எரிதல், Wesley D. Duvall. இந்த நூலில் தேவனுக்காக எரியும் வாழ்க்கை என்பது வசதிகளின் நிறைவல்ல, தியாகத்தின் தீயில் உருவாகும் ஆவிக்குரிய வல்லமை என்று ஆசிரியர் வலியுறுத்துகிறார். ஜெபமும் உபவாசமும் இல்லாமல் தேவனுடைய ஆழமான அனுபவம் இல்லை என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறார். இப்புத்தகத்தை படிக்க கீழ்கண்ட லிங்கை பயன்படுத்தவும். ஜெபம்: கர்த்தாவே, என் சுயத்தை சிங்காசனத்திலிருந்து இறக்கி உம்மையே என் வாழ்க்கையின் மையமாக்கும். சுகபோகத்தின் கட்டுப்பாடுகளிலிருந்து என்னை விடுவித்து ஆவியானவரின் வல்லமையால் என்னை நிரப்பும். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: வல்லமை வசதியில் பிறக்கவில்லை, அது சிலுவையின் நிழலில் உருவாகிறது. சுயத்தை மறுக்கும் இடத்தில்தான் ஆவியானவர் தங்க விரும்புகிறார். அவர் பெருகவும் நீங்கள் குறையவும் வேண்டும். உங்கள் வாழ்க்கை அவருக்காக பற்றி எறியட்டும். ஜெபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். ஃபோன் 9243183231.